эти болезненные слова. Вара джава ва, а да и там вон дава. Ты на руку нова, эти болезненные слова. А на дырачи, на макая мире почи. А я в эти печи, рома сока киде мачи. Лунги я та туки кате, даст кате дэ. Селе я та ети кате, хип тэре дэ. Лунги я та туки кате, даст кате дэ. உத்தார் உத்தார் காட்டாதே உத்தார் அத்தார் அத்தார் அத்தார் அத்தார் உத்தார் உத்தார் காட்டாதே உத்தார் எல்லாமே இனிமேல் நல்லாதான் நடக்கும் பட்டா சுசுமாவே கொளுத்தாமா வெடிக்கும் அத்தார் அத்தார் அத்தார் அத்தார் உத்தார் உத்தார் காட்டாதே உத்தார் எல்லாமே இனிமே நல்லாதான் நடக்கும் சுசுமாவே கொழுத்தாமா வெடிக்கும் வாசம் அள்ளி வாசம் வீச வாசல் வர்றியா உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கதா நானும் இல்லையா வாசம் அள்ளி வாசம் வீச வாசல் வர்றியா உன் ஆசையெல்லாம் ஏத்துக்கதா நானும் இல்லையா ரெட் காலர் தான் தூக்கமல்ல அடவரியா பிகலடி சிறகல செய்ய நீயும் ரெடியா அத்தார் அத்தார் உத்தார் உத்தார் காட்டாத உத்தார் அத்தார் அத்தார் அத்தார் அத்தார் உத்தார் உத்தார் காட்டாத உத்தார் அவசுமாரி போட்டு வாசின் ஓ ஹையோ